மாறுவார் அரகரோகராம். கணிகா ஜலமே தவமா மணிகே அரகரோகராம். தானவ போற்றும் தீன தயாளா அரகரோகராம். கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா அரகரோகராம். கந்தா கடம்பா கார்த்திகேயா அரகரோகராம். செந்திலாண்டவா செங்கல் வராயா அரகரோகராம். சிவசண்முகனே சேனை தலைவா அரகரோகராம். அக்னி கர்ப்பா அறுபடை வீடா அரகரோகராம். ஆவினும் குடிவாள் அழகிய வேளா அரகரோகராம். முருகா முருகா முருகா முருகா அரகரோகராம். மால் மருகா மருகா மருகா மருகா அரகரோகராம். மயில் வாகனே மாதவ கொழுந்தே அரகரோகரா. பழனியம் பதிவாள் பாலகுமாரா அரகரோகரா. தேவர் கொடியோய் செங்கதிர் வேளா அரகரோகரா. சிவனார்